வணக்கம் கார்த்திக், உங்களுடைய நீங்கள் வைக்கிற பயிர் என்ன, அதற்கு எந்த மாதிரியான சூழல் தேவை, மிக அதிக விளைச்சலை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான சூழல் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய விடையும், எந்தவித செலவும் இல்லாமல் அந்த விளைச்சலை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற கேள்விக்குரிய விடையும் மிக மிக எளிமையான, மிக உயர்ந்த விளைச்சல், சுவைமிக்க பழங்களை தானியங்களை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற சிந்தனைக்கும் பின்னால் இருக்கிற விடையும், இதை எந்தவித செலவுமே இல்லாமல் காலத்தால் கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், உதாரணமாக அறுக்கும்போது மழை பெஞ்சதுன்னா ரொம்ப சிரமம் இல்லையா, வெயில் அடிக்கும்போது நம்ம அறுத்தோம்னா சுலபமாக இருக்கும், அந்த மாதிரி காலத்தையும் எப்படி மிக துல்லியமாக பயன்படுத்த வேண்டும், மிக எளிமையாக மிக உயர்ந்த லாபமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோடைங்கிறது மிக எரிச்சி மண்ணை கொட்டுறது இல்லையா, அந்த கோடை காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், மழைக்காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுபோலவே வெளிச்சத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வெப்பத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே உங்களுக்கு லாபமாக பயன்படுத்தணும், எளிமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் வருகின்ற விடைதான் தமிழர் வேளாண்மை. நன்றி.